மோட்சம் சுலபமாக கிடைக்கும்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஏன்னா அந்த சக்தியானது இந்த பாதுகா தேவிக்கு இருக்கு, அவர்கள் திருமேனியிலிருந்து ஒரு காந்திக்கும் அந்த சக்தி இருக்குன்ற மாதிரி உள்ளர்த்தத்தோட சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இப்படிப்பட்ட பாதுகைகளை யமன் ஒருவன் நமஸ்கரித்தானோ சக பிரயாசம் வினா, பகு பிரயாசம் வினா, பிரயாசம் இல்லாமல் அவனுக்கு மோட்சம் பிராப்தமாகும் அப்படின்ட்டு பாதுகையினுடைய பெருமை ரொம்ப பறக்க பேசுற சுவாமி தேசிகன். ஆழ்வாராதிகளும் பெருமாளை பற்றி அநேக பாசுரங்கள் அருள் செஞ்சிருக்கா. அவருடைய திருவடி ஆசிரியக்கும் நமக்கும், சரணாகதி பண்ணும் நமக்கும், ஆச்சாரோட திருவடியை சரணாகதி பண்ணும் நமக்கும் பிரயாசம் இல்லாமல் மோட்சம் கிடைக்கும். நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? சரணாகதி பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? முடிஞ்ச அளவு பெருமாள் திருவாரானோம், எப்பப்ப அவகாசம் கிடையாது அப்ப ஆச்சாரில் போய் சேவிச்சுட்டு வரோம், அவ்வளவுதான். மோட்சத்துக்கு என்ன பண்ணும்? அந்த ஒரே ஒரு பிரபத்தி, அவ்வளவுதான். அப்போ அந்த நம்மாழ்வா சாதித்தபடி ஆரணக்கண்ணின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன், எனது ஆவியும் உனதேன்னு சாதிச்ச திருவாய்மொழியே சுவாமி நம்மாழ்வார். இந்த கைமாறலால என்ன பண்ண முடியும்? ஒரு பிரயாசம் இல்லையே, கையகோப்பினோ நின்று ஆச்சாரியர் பக்கத்திலிருந்து பெருமாளிடத்திலே, அது கிஞ்சித் வியாஜத்துக்கோசரம் நமக்கெல்லாம் கஷ்டப்படாத மோட்சம் கொடுக்கிறார் இந்த பாதுகா தேவி. பெருமாள் கொடுத்தா இந்த மோட்சம், பாதுகா தேவி கொடுத்தா ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் ஒரே சாம்ராஜ்யம் தான் இல்லையா? அதுதான் இந்த ஸ்லோகத்தை சாய்ச்சார். ஹரிணா ஹரிணிலேஷ பிரதியத் நவதீம் சதா அயத்னலப்ய நிர்வாணாம் ஆசையே மணிபாதுகாம் அப்படின்னு சாய்க்கிறார். அப்புறம் இந்த நீல நீரமானது எதை எப்படி இருக்குன்னா, இந்த வேதத்தை வந்து ஸ்திரீயா உருவப்படுத்திருக்கார். இந்த வேதமான பெண்ணுக்கு அவள் சிரசே இருக்கக்கூடியதான இந்த கேசம் அது நரைச்சு போகாம இருக்கிறதுக்கு இந்த இந்திரனித காந்தியானது ஒரு இந்த மருந்து மாதிரி தைலம் மாதிரி மை பூசினது போல இருக்கு அப்படின்னு காட்டுற. பேஷஜம் பவந்தி, அவள் நரைக்காம இருக்கிறது இப்பதான். சிக்கைக்கு நிறைய பேர் ஸ்திரீகள் எல்லாமே வந்து சாயம் பூசிக்கிறா இல்லையா, டை போடுறதுன்னு வச்சுட்டு இருக்காளே. அப்படி இந்த நீல ரத்தனமுடைய காந்தியானதே வேதமாகிய ஸ்திரீக்கு அவள் சிரசிலே இருக்கக்கூடியதான கேசத்துக்கு, அந்த கேசம் நரைக்காம இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு டை போட்டது போல இருக்கு. அவிரிச்சாயம் அப்படின்னு பேர் இருக்கு, ஆண்டு எழுதியிருக்கார் அந்த இடத்துல அவிரிச்சாயம்னு பேர். அத மாதிரி உபனிஷத்தோட கருத்துக்கள் ஆழ்வாடு திவ்ய சுக்தி அதை ஸ்திரமா நம்பர்வாளுக்கு ஒருவித குறைவும் வராது என்று தாத்பரியார்த்தமா ஆச்சாரியர் இங்க சாய்ச்சிருக்கார் நமக்கு. இது ரெண்டாவது ஸ்லோகத்தில். அடுத்தது அழகிரிவ பிம்பதை ஸ்ருதி நாம் கதிநீலை சுஜசித்தம் உன்மயூகை கமலாலயிதஸ்ய பாதரக்ஷே கருணோத்வனி சைவல பிரகோகானு. அதாவது சைவல அப்படின்னா பாசினர்த்தம், பாசி கொத்து, வேலம் பாசி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்க பெரியவா. இது வேதமாகிய பெண்களுடைய சிரசே இருக்கக்கூடியதான கேசங்கள் அது வந்து பார்த்தாக்க இந்திர நிலத்தாலே பிரதிபலிக்கிறது. அது எப்படின்னா, பெருமாள் வந்து சமுத்திரம், தயா சாகரம்னு சொல்றோம். அந்த தயா சாகரத்துக்கு ஒரு வேலம் பாசி போலே இந்திர நில கற்களுடையதான காந்திகள் இருக்கு அப்படி அழைச்சிருக்காரு. திருவடியை சுத்தி அந்த காந்தி இருக்கு. பெருமாள் சமுத்திரம், சமுத்திரத்துக்கு கீழே பெருமாள் திருவடி, அதற்கு கீழே பாதுகையில இந்திர நில கற்கள். ஒரு வேளம் பாசி என்ன பண்ணும்னா ஜலத்தை சுத்தி பண்ணும். அதே மாதிரி கேத்தான் கொட்டைன்னு ஒரு வஸ்து இருக்கு, அது கணத்துல போட்டுவிட்டாக்கா கணத்துல இருக்க தோஷத்தை நீக்கிடும் அது. அதே போல இந்த பெருமாளாகிய சமுத்திரத்திற்கு ஒரு வேளம் பாசி அணை போலே அந்த ஜலத்தோட கலக்கத்தை போக்குவதற்கு கலக்கமே இல்லாமல் பண்ணுவதற்கு இந்திரன கற்கள் பார்த்தா அப்படி தெரியறது அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல வந்து அற்புதமா சாய்க்கிறார். அடுத்தது இந்த நீலக்கற்கள் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த நீலக்கற்களுடைய காந்தியை காட்டிலும் திருவரங்கனுடைய காந்தியானது கம்மியா இருக்குன்னு சாய்க்கிறார். அதாவது நீலக்கற்கள் காந்தி ரொம்ப போக்யமா இருக்கு, அற்புதமா இருக்குன்னு காட்டார். அனகரிஹரி நீலபத்ததி நாம் பிரதமான மணிபாதுகே மயூ கைஹி அதரி குரு சேரதாங்க பாணே அமிதாமூர்த்வம் அவஸ்திதஸ்ய காந்திம். அந்த காந்தியானது அதரி குருஷே பெருமாளுடைய காந்தியே கொஞ்சம் கிரேடு கம்மி பண்ற இழப்பமாக்கிடுற அப்படியானது இந்த இந்திரனுக்குடைய காந்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் வந்து அற்புதமா சாதிக்கிறார். அடுத்தது என்னன்னா ரொம்ப அற்புதமான விஷயம், இந்த நீலக்காந்தியானது இந்த கக்கனுடைய காந்தி திருவரங்கத்தை சுத்தி காவேரியும் கொள்ளிடம் இருக்கு. இது வந்து காவேரியிலே படுவதனாலே சிகப்பாக இருக்கிறதான காவேரி கலங்கின ஜலமானது கருப்பு நிறத்திலே தெரியறது. எது திருவரங்கன் திருவிடையே ஆசிரியத்துக்கின்ற பாதையினுடைய திருமேனிலே இழக்கப்பட்டதான இந்திரநீல கற்களுடைய அந்த கருப்பானது காவேரியில பட்டு காவேரி தீர்த்தத்தை கருப்பாக்கிடுத்துன்னு சாய்கிறார் சுவாமி. இது எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருப்பதான ஸ்ரீ ரங்கநாதன் வெண்ணை உண்டவாயன் கிருஷ்ணாவதாரம் பண்ண பெருமாள், அவனிடத்துல யமுனா நதி தானாகவே வந்து ஆசிரியத்து போல இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். யமுனோட ஜலம் வந்து கருப்பு கலந்த இருக்கும் சொல்றான் இல்லையா, அது யமுனையே வந்து திருவரங்கம் திருப்படி நோக்கி வந்து இந்த பெருமாளை நாம் ஆசிரியக்க வேண்டும் என்று எண்ணுவது போலே இந்த இந்திரநீல கற்கள் ப்ளூ டைமண்ட் ப்ளூ ஜாக்கர்லாம் இங்கிலீஷ்ல சொல்றாளே, அதனுடைய காந்தியானது கங்கை தீர்த்தமான இந்த காவேரி தீர்த்தமான செழுநீர்ல பட்டு அது கருப்பு நிறமாக்கி யமுனை போல இருக்கு அப்படின்னு அற்புதமா சாக்கிறார். வசுதேவ சுதஸ்ய ரங்க விருத்தேகே யமுனே வஸ்வயம் ஆகதா சமீபம் சமீபம் ரங்கநாதருடைய சமீபத்தில் வந்தாள், ஸ்வயம் அவளே வந்தாள். யார் வந்தாள்னா யமுன் யமுனா தேவி வந்தது போலே, யமுனை ஆகிய புண்ணிய நதி இங்கு வந்தது போல இருக்கு அப்படின்ட்டு உருவப்படுத்தி சாய்கிறார் சுவாமி தேசிகன். என்ன ஒரு கற்பனை வளம் பாருங்க சுவாமிக்கு இல்லையா, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த விஷயங்கள் எல்லாமே, அப்படி அற்புதமான விஷயங்கள் தேசிகன் சாய்க்கிறது இல்ல. அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார், இந்த இந்திரநீல கற்களுடைய அந்த ஜாலமானது கருத்திற்கு இல்லையா. சரி, அப்போ அவதீரித தேவதாந்தராணாம் அனகைஸ்துவம் மணி பாதுகே மயூ கைகி அருநீல சமுத்பவர் விதஸ்தே ஹரிசாரூபியம் அயத்னதோ ஜனானாம் அப்படின்னர். இந்த பாதுகையின் பேரில் இருக்கக்கூடியதான இந்திரநீல கற்கள் அதிலே ஒளி வீசக்கூடியதான விஷயங்கள் எந்த ஜீவாத்மா பேர்லே நம்மள மாதிரி சாமானிய மக்கள் பேர்லே அது பட்டுதுன்னா அது எப்படி இருக்குன்னா கிருஷ்ணன் போல இவாள்லாம் ஆயிடுறா. கிருஷ்ணன்னா என்ன அர்த்தம், நீலமேக சியாமளன்னு பெருமாளுக்கு திருநாமம் இல்லையா. பெருமாளை போல கருத்த பளபளப்பான காந்தி அடைகிறார்கள் என்பது வியாக்கியானம். என்ன சுவாமி இது, எப்படி வந்து சாகிறார் சுவாமி தேசிகன் இல்லையா. அந்த எம்பெருமான் நிறத்துக்கு நமக்கு ஒரு பளபளப்பை கொடுத்து நம்ம உடம்புல வந்து எவ்வளவு வியாதிகள் இருக்கு, மலமூத்திரம் நிறந்ததான தேகம் உள்ள ஜீவன் மட்டும் ஓடிட்டு இருக்கு நமக்கு. இப்படிப்பட்ட பாதையினுடைய பரம அனுகிரகத்தாலே அவள் திருமேனியிலே இழைக்கப்பட்டதான இந்திரனில கற்களிலிருந்து வீசிக்கொண்டதான அந்த நீல ஒளியானது காந்தியானது நம்மளை போல இருக்க பெருமாள் திருவரங்கனை சேவிக்க வர சாதாரண மக்கள் ஸ்திரீகளும் சரி புருஷாலும் சரி எம்பெருமானுக்கு உற்சவம் நடக்காதான்னு ஏங்கி வந்து இன்னைக்கு சேஷ வாகனம் இன்னைக்கு கருட வாகனம் இன்னைக்கு ஹனுமந்த சேவை கல்பவருஷ வாகனம் என்பதெல்லாம் பெருமாளை மனதிலே இருத்தி அந்த வாகனங்களில் சேவிக்க வேண்டும் என்று ஓடிவரும் பக்தர்கள் மேலே இவள் பாதுகையினுடைய காந்தியானது படும்போது நம்மளைப் போல சாதாரண பக்தாலும் பெருமாளை ஒத்த கருப்பான பளபளப்பான காந்தியை அடைகிறார்கள் அப்படின்னு சாய்கிறேன் சுவாமி தேசியம். ரொம்ப விசேஷமான விஷயம் இந்த இடத்துல. அடுத்தது என்னன்னா, அடுத்த விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். இது அடுத்து சாய்க்கிறது எல்லாமே நூத்தன விஷயங்கள் தான் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இப்படிதான் ஒரு கவியாலே வந்து நினைக்க முடியுமா அப்படின்னா நம்மள யோஜனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சுவாமி தேசிகன். நேத்ரேஷு பும்சாம் தவ பாதரக்ஷே நீலாம் சபாசா நிகிதாஞ்சனேஷு ஸ்ரீயாசமம் சஞ்சிதரங்க கோசஹ நிதிஸ்வயம் வக்திம் உபைதி நித்யம் அப்படின்னு போட்டார். இந்த பாதுகையின் பேர்ல இருக்கக்கூடியதான நீலக்கற்களுடைய காந்தி ஒரு கருப்பு மை போலே இருக்கு அப்படின்னு சாய்ச்சார். இப்பேற்பட்ட மையை எவன் ஒருவன் நம்மள மாதிரி சாமானிய மக்கள் ஒரு ரங்கனுடைய பக்தன் பாதுகையினுடைய சேவகன் எவனும் சரி அந்த மையை எடுத்து கண்ணில் போட்டுட்டான்னாக்கா அவனுடைய எண்ணம் என்ன, ரங்கப்பெருமானை சேவிக்கணும் நாச்சியாரை சேவிக்கணும் அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் நல்ல கதியை அடைய வேண்டும் என்பதுதான். இப்படி எவனொருவன் இந்த மையை எடுத்து கண்ணில் வந்து தரித்துக்கிறானோ அவனுக்கு என்ன விதமான அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு சுவாமி சாய்கிறார். அந்த ஸ்ரீரங்க விமானத்தை இருக்கும் பிரணவாகார விமானத்தை இருப்பதான பெருமாள் ஆகிற புதையல் நிதிஹி ஸ்வயம் வக்தியம் உபயிதி நித்தியம் அப்படின்னு ஸ்லோகத்துடைய கடைசி வரி போட்டிருக்கிற தேசிகன். அந்த நிதினா பெருமாளே ஒரு நிதி தான், நிதினா தனம்னு அர்த்தம், ஸ்ரீன்னு அர்த்தம், விராட்டையும் சேர்ந்தது. இப்படி மகாலட்சுமியோடு கூடியவனா கூடியவனான அந்த ஸ்ரீ ரங்கன் திருவரங்கன் எப்பொழுதும் சுயமாகவே தானாகவே இந்த பக்தருடைய கண்களுக்கு இந்த மாம்ச கண்களுக்கு சேவை சாதிக்கிறான்னு சாய்க்கிற இல்லையா. இப்போ பெருமாள் விஸ்வரூபம் காட்டினார் அர்ஜுனனுக்கு. சாதாரண கண்ணால வந்து அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனனாக சேவிக்க முடியாது. அதனால சொன்னார், மெய்க்கண் கொடு திதிவேறும் உண்டோ நல்லார்கள் காண்பரண்டு நவீன்றான் நங்கள் நாயகனே என்று சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கரத்தில் சாய்ச்சிருக்க. மெய்க்கண் கொடு திவே திவ்ய சக்ஷுவை எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி அந்த அர்ஜுனனுக்கு கொடுத்தார். இது பெருமாள் அவதாரம், கிருஷ்ணாவதார கதை. அதுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு முன்னாடி இந்த துரியோனுடைய தகப்பனார் திருதராஷ்டிரனுக்கு பெருமாள் சபை நடுவே வந்து அவனுடைய குருட்டான கண்களுக்கும் ஒளி கொடுத்து பெருமாள் தன்னை சேவிக்கும்படி ஆக்கினான். அது அவன் பண்ண பாக்கியம். இங்க சுவாமி தேசிகன் சேவிப்பது எவனொருவன் இந்த பாதுகையின் மேல் இருப்பதான அந்த கருப்பு நிறத்தை மைபோல் எடுத்து தன் கண்களை போட்டுக்கிறானோ அவனுக்கு சுயமேவ நிதி நித்தியமாக ஸ்ரீரங்க நிதியும் ஸ்ரீரங்கநாச்சியார் என்ற நிதியும் அவளுக்கு தானாகவே கண்களுக்கு புறப்பட்டு சேவை சாதிக்கும் அப்படின்னு என்ன ஒரு விதமான ஸ்லோகம் பாருங்க. அந்த ஸ்லோகம் ஓ நித்தியம் நித்தியம் நம்ம இதை அப்படியே நினைச்சு நினைச்சு உருகணும் அப்படி சாதிக்கிற சுவாமி தேசிகன். அடுத்தது ஒரு ஸ்லோகம், ஒவ்வொரு ஸ்லோகமும் நமக்கு ஆர்வத்தை வந்து தூண்டிட்டு போயிட்டு இருக்கார் சுவாமி தேசிகன். அது அவரால் மட்டுமே முடியும். அடுத்த ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிற என்னன்னா, இந்த மோக்ஷமாகிய வீட்டிற்கு ஒரு வாசப்படி உண்டு. அந்த வாசப்படிக்கு கதவு இருக்கும். அந்த கதவை திறக்கணும்னா ஒரு திறவுகோலாகிய சாவி தேவைப்படுறது நமக்கு. அது எப்படின்னு சாய்கிற அடுத்த ஸ்லோகத்தை அபங்குராம் அச்சுதபாதரக்ஷே மான்யாம் மகாநீலருச்சிம் த்வதீயாம் நிச்சேஜ சத்வார கவாடிகாயாஹ சங்கே சமுத்பாடன குஞ்சிகாம் நஹா. குஞ்சிகாம் அப்படின்னா சாவின்னு அர்த்தம் இல்லையா. கபாட்டிகா அப்படின்னா கதவுன்னு அர்த்தம். இப்போ இந்த இந்திரன கற்கள் இருக்க பாதுகையின் மேல் இருக்கக்கூடிய இந்திர நீல கற்களுடைய ஒளி, இந்த காந்தி என்ன பண்ணா ஒரு கம்பி மாதிரி ஸ்டெம் போல இருக்கான், ரொம்ப ஸ்லாக்யமா இருக்கு. அதை பார்த்தா சுவாமி தேசிகன் திருவள்ளத்துக்கு எப்படி தோன்றது அப்படின்னு சாய்க்கிறார். இந்த மோட்சமாகிய விஷயம் இருக்கக்கூடியதான இல்லத்துக்கு வாசபடி இருக்கும், வாசல்ல கதவு இருக்கும், அந்த கதவை திறப்பதற்கு ஒரு ஒடியாத இரும்பு திறவுகோல் போல இருக்குன்னு சாய்க்கிறார். மோட்சத்துடைய வாசற்படியினுடைய கதவிற்கு திறப்பதற்கு உண்டான சாவி கொத்து போலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அகம் ஸ்மராமி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இதுல அபாங்குராம் அச்சுத பாதரக்ஷேன்னு ஸ்லோகம் ஆடுக்கு, அபங்குராம் அபங்குராம் அச்சுத பாதரக்ஷே மான்யாம் மகானீல ருச்சிம் துவதீயாம் அப்படின்னு முதல் ரெண்டு வரி. இப்போ இந்த காந்தியே மோட்ச கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஹேத்து தெய்வநாயகம். ஏன்னா அச்சுத பாதரக்ஷே அச்சுதன்ற பதத்துக்கு பக்தாளை என்றும் தன் திருவடியிலேருந்து நழுவ விடாதவன், தன் சேவையிலேருந்து தன் அழகிலேருந்து அவளை நழுவ விடாதவன் அர்த்தம். நழுவ விடாதவன் தான் ப்ராப்பரான அர்த்தம். ஆனா பெருமாள் பத்தி பகவத் விஷயத்தை சொல்லும் போத போக்கியமா சொல்லணும் நம்ம சபையில. அச்சுத பாதரக்ஷே அப்படின்னு எடுத்திருக்கு. இந்த வஞ்சனசை பூதனையை மலியும் சாட்டை மல்லறையோர் மதக்களித்தை வானோரஞ்சும் கஞ்சனமன் கடிந்த அவனிபாரம் தீர்த்த காவலனே கோவலனான் இன்ற கோவே அஞ்சனமும் காயாவும் அணையமேனி அடியவர்க்கு மெய்யனே அயந்தை வாழும் அஞ்சனவே அருள் பொழியும் வள்ளலே நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே அப்படின்னு. பிறவாதார்னு புனகா வாளுக்கு ஜென்மா கிடையாது, சத்பதமான சீவகுண்டத்துக்கு போய் சேர்ந்துருவா அப்படின்னு அர்த்தம். இது அச்சுதன் விஷயமாக சுவாமி தேசிகன் நவமணி மாலையில் சாதித்த விஷயம். இங்கு அபங்குராம் அச்சுத பாதரக்ஷேன்னு திருவரங்கன் விஷயமாகவும் இந்த பாதுகா சகசத்தை சுவாமி தேசிகன் எடுத்திருக்க. அப்போ நழுவ விடாதவன்னா பெருமாள் கூட இந்த இடத்துல அனுகிரகம் பண்ணலன்னா இந்த பாதுகா தேவியின் மேலிருப்பதான் நீலக்கற்களுடையதான அந்த ஒளி கற்றை வந்து இந்த ஜீவாத்மாவாகிய நமக்கு மோட்சத்தினுடைய வாசப்படிய கதவை தரந்துண்டு உள்ளே நம் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு திறவுகோலா இருக்கு, சாவி கொத்து போல இருக்கு, குஞ்சிகாம் நகான்னு சாய்ச்சிருக்க. அப்படிதான் இந்த இந்திரன கற்களுடைய காந்தியே நமக்கு மோட்சம் கொடுத்துருணுமா தெரியுது, நம்ம அர்த்தம் வருது இல்லையா. எவனொருவன் எம்பெருமானுடைய அழகை மறவாம இருக்கானோ அவனுக்கு மறுபிறவி கிடையாது. மறுபிறவி அறுத்து அழியா வானில் வைக்கிறான் பெருமாள். அப்படி இந்த மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போறதுக்கு இந்திரன கற்கள் தான் நமக்கு வந்து ஒரு திறவுகோலா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் காட்டுறார். இது அச்சுதன் சொன்னதுனாலே தெய்வநாக விஷய பாசுரத்தையும் அடியன் இங்க சேவிச்சு காட்டினான் அடியன். இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ரசிக்க வேண்டிய ஸ்லோகம். இது யாரால பாருங்க எப்படியெல்லாம் ஒரு உருவகப்படுத்தி சாய்க்கிற சுவாமி தேசிகன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப விஷயமானது. என்னன்னா இந்த பாதுகையானவள் மேகங்கள்லாம் மழை பெய்து கோடையை வறட்சியை போக்கி நல்ல பயிர்கள்லாம் விளைகிறதுக்கு உண்டான ஒரு ஹேது பண்றது, பூமி வந்து குளிர வைக்கிறார், மழை மேகங்கள் மழை பெஞ்சு தீர்த்த சமுத்தி பண்றார். அதை போல இந்த பாதுகாதேவி என்ன இந்த லோகத்தை ரட்சிப்பதற்கு இந்திரநீல ரத்தனங்களிலே உண்டானதான காந்தியானது நம் போல சாமானிய பக்தர்களுக்கு ஜனங்களுக்கு மோட்சமாகிற மழையை பெய்து இந்த சம்சாரமாகிற கோடை காலத்தை போக்கறா அப்படின்னு சாய்ச்சிருக்க. எப்படி ஒரு விஷயம் பாருங்க, இந்த பூமி வறண்டு கிடக்கு, அது நான் சம்சாரம். மழை பெய்யறது அதுதான் மோட்சம். இந்த பாதுகா தேவி இந்த மோட்சமாகிய மழையை நமக்கு கொடுத்து, இந்த சம்சாரம் என்ற காலராத்திரி இந்த கோடை வறண்டு கிடக்கு, கொஞ்சம் கூட ஈரம் இல்லை, ஒரு கஷ்டமான ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம், அதை போக்கி ஒரு சுகிருதம் கொடுக்கறதுக்கு இந்த ஜீவாத்மாக்கு மோட்சமாகிற மழை தேவைப்படுறது. அந்த மழையை இந்த தேவி நமக்கு அளிக்கிறா அப்படின்ட்டு அடுத்த சில ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமா சாட்சிட்டே போற. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் என்னன்னா, இந்த பாதுகையின் பேர்ல இந்திரனுடைய கற்கள்லாம் பதிச்சிருக்கு, ஒளி வீசறது. ஆனா அது வந்து கருமை நிறத்திலே அந்த ஒளிகள் இருக்கு இல்லையா. இந்த பாதுகாதவி பெருமாளை தாங்கறா, ஏழை பண்றா, தன் முதுகில வச்சு ஏழை பண்றா. அப்படி இந்த தேவியை நாம் சேவிக்கும் போது, இந்த பெருமாளை நாம் அடைய வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணுகிற அந்த ரிஷிகள்லாம் இருக்காளே, அதாவது நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருஹூர் சடகோபன் மாதிரி பக்தியோகம் பண்ற ரிஷிகள்லாம் இருக்காளே, அவ தியானம் பண்ணி பெருமாளை மனசுலே பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அவ கண்ணிற்கு கருப்பு விழி போலே இருக்காள், இந்த பாதுகையினுடையான அந்த கருப்பு நிறமானது இருக்குன்னு சாய்கிறது. தியானம் பண்ணாத பெருமாள் மனசுக்கு வரமாட்டார். நம்ம தியானமாகிற கண்ணிற்கு, கண்ணில் உள்ள முக்கியமான விஷயம் கருப்பு பாப்பா இல்லையா. அப்ப அந்த கருப்பு பாப்பா இல்லைன்னா அது குருட்டு கண்ணாடுறது நமக்கு. இது வந்து அறிவுபூர்வமா சயின்ஸ் பூர்வமா சொல்றா. அந்த தியானமாகிற கண்ணுக்கு விழி போலே, இந்த கருமை போல இவள் இருக்கா. ஏன்னா அப்போ தியானம் என்று முக்கியமா தெரியுது. பெருமாள் ரிஷிகள் போல பக்தியோகம் பண்ணனா மனசுல வந்து தியானம் பண்ணி நம்ம ஆத்ம தரிசனத்தை முதல்ல பண்ணி, அந்த ஆத்ம தரிசனம் புனகா தியானம் பண்ணி அதுல இருந்து அந்தர்யாமியை பார்க்கணும். அது இப்போ இந்த யுகத்துல வந்து நடக்காத காரியம். அப்படி தியானம் பண்றவா யாராவது இருந்தா, அவளுக்கு தியானமாகிற கண்ணுக்கு கருப்பு விழி போலே, கருப்பு பாப்பா போலே இந்த கருப்பு நிறமானது இருக்கு அப்படின்னு சொல்றார். தியானம் பண்ணால பெருமானை பார்க்க முடியாது. கருப்பு விழி இல்லாத கண்ணால் எந்த வஸ்துவையும் நம்மளால கண்ணால பார்த்து கடாட்சிக்க முடியாது. அந்த தாத்பரியார்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாய்கிறார். ஏன்னா நம்ம ஆச்சார இடத்துல போனா மனதார பக்தி பண்ணணும். மேலோட்டமா திருநாமத்தை சொல்லி வெளில வந்து அவள் விசித்து வர்றது பிரயோஜனம் இல்லை. அப்படி மனதார பக்தி, ஆழ்ந்த பக்தி இருந்தாதான் பெருமாளை அறிய முடியும், பார்க்க முடியும், அடைய முடியும் என்பதுதான் ஆழ்வார் அதிகளுடைய பாசுரங்களுடைய தாத்பரியார்த்தம் கொடுத்திருக்க அந்த. அதே மாதிரி இன்னும் சில ஸ்லோகங்கள் சுவாமி காட்டுற. இல்லைன்னா இந்த பாதுகையின் மேல இழைச்சக்கூடியதான இந்திரன கற்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா, மகாலட்சுமியினுடைய ஒரு பார்வை போல இருக்கு. லக்ஷ்மி வந்து பார்க்கறா சுவாமி. லக்ஷ்மி கடாட்ச ருச்சிரேகி ஹரிணீல ரத்னைகி லாவண் சிந்து ரிகுதைரிவ ரங்கதாம்னஹா அப்படின்னு ப்ருஷதைரிவ ரங்கதாம்னஹான்னு சாய்ச்சிருக்க தப்ப வச்சுட்டேன் ஸ்லோகத்தை. அப்போ இந்த மகாலட்சுமி பார்ப்பது போல இருக்கே நமக்கு அப்படின்னா, நம் பேர்ல ஸ்ரீ கடாட்சம் விழருது இல்லையா. இந்த பாதுகா தேவியானவளை லட்சுமி ஆக்கிட்டாக்க, அவள் நம்மள பார்க்கும்போது நம்ம பேர்ல வந்து அம்மா எஸ்யாம் எஸ்யாம் சிதிவுகிறதே தேக விஷ்ணு ததியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகிமான் சம்பதே சொல்றா இல்லையா, ஸ்ரீசுதியில சொல்றா இல்லையா. அப்படி வந்து இந்த பெருமாளாகிய சமுத்திரம் முதல்ல சொன்னார் முன் ஸ்லோகத்திலாங்க. அந்த திவலை போல இருக்கு, மகாலட்சுமியுடைய பார்வை போலவும் இது இருக்குன்னா, அந்த திவ்ய தம்பதியுடைய கட்டாட்சமானது நம்ம பேர்ல விழருது. காந்திம் சமுத்ரகசி காஞ்சன பாதுகேத்வம்னு சாய்கிறார். அற்புதமான ஸ்லோகம் இது. நமக்கு இந்த ஜீவனுடைய முக்கிய விஷயம் என்ன, பெருமாள் கடாட்சம் வேணும். பெருமாள் மட்டுமல்ல பிராட்டியும் சேர்ந்திருக்கணும். இந்த சமுத்திர கரையாகிய பெருமாள், அதுலேருந்து அவதாரம் பண்ணதான பிராட்டி, ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் நம்மளை போல சாமான்ய ஜீவாத்மாமையில கிடைக்கிறது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமா வந்து சாதிக்கிறார். மேற்கொண்டு சில ஸ்லோகங்கள் இருக்கு, அதை நாளை உபன்யாசத்தை அனுபவிப்போம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.